சூரத் ஆல இம்ரானுடைய 102வது இந்த வசனத்திலே அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சில கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மோமின்களுக்கு அறிவுரையாக படிப்புரை தரக்கூடிய செய்தியாக ரப்பல் ஆலமீன் உணர்த்துகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மோமின்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாவை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சு கொள்ளுங்கள். ஒலா தமோத்துன்ன இல்லாவ அனுத்து முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அதாவது இந்த ஆயத் அறிஞர்களுக்கு மத்தியிலே மிக பிரபலமான ஆயத். அல்லாஹ்வுடைய அடிப்படையான சட்டங்களை, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டங்களை விளங்குவதற்கும் புரிவதற்கும் மிக முக்கியமான ஒரு அக்கீதா சம்பந்தப்பட்ட வசனமாக ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றான். மூமின்களே, அல்லாவை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சு கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? அல்லாவை அஞ்சுவது என்பது அவரவர் மன விருப்பப்படி அவரவர் இஷ்டப்படி தக்வாவை வளர்த்துக் கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. தக்வாவை ஒரு மூமின் எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லித்தந்தார்களோ அப்படித்தான் தக்வாவை வளர்த்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டினார்களோ அதைத்தான் நாம் தக்வாவுக்கு வழியாக எடுத்துக்கொள்ள முடியும். சில சமயங்களில் நம்முடைய ஓவர் ஆக்ட், ஓவராக தக்வாவாக இருக்கணும், ரொம்ப பேணுதலாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆர்வக்கோளாறு, ஆர்வக்கோளாறில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையே நமக்கு ரொம்ப குறைவாக தெரியும். ஏன் இது ரசூலை இப்படி பண்ணாங்க, இது இப்படி செஞ்சுருக்கலாமே, இது இன்னும் நல்ல பேணுதலாக இருந்திருக்குமே அப்படின்னு எண்ணம் தோன்றும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் என்றால், ஆர்வக்கோளாறுலையோ ஓவர் ஆக்ட்லேயோ அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அது சரியான எண்ணம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு அல்லாஹ் ரசூல் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, அல்லாஹ் ரசூல் எப்படி தக்வாவை வளர்த்து கொண்டார்களோ அதுதான் தக்வா. இதுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் சம்பவம் நடக்குது. மூன்று சஹாபாக்கள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, கைஃபக்கான இபாதத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் லைல், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவின் இபாதத்துகள் எப்படி இருக்கும்? பகல அவங்க கூடவே இருந்து நாங்கள் பார்க்குறோம், ரசூலா கூடவே இருக்கிறோம், என்னென்ன இபாதம் செய்கிறாங்க, எப்படி அமல் செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறோம். இரவில் நாங்கள் அவங்களோட இருக்கிறதில்ல, அதனால் இரவில் அவங்களோட இபாதத்து எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மூன்று சஹாபாக்கள் வந்து அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுதவுடன் உணவு உண்ணுவார்கள். இது நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய நிலைமைக்கும் நேர் மாற்றமானது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு கடையை மூடிட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு தொழிலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் கூட அப்படியே சில பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட 6 மணிக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடிஞ்சால் கூட 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறதில்ல, அப்படியே ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு எங்கேயா ஊர் சுற்றிட்டு எங்கேயா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அக்கேஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதே 9-10 மணிக்கு தான் போவோம். 10 மணிக்கு போய் டிவி பார்க்குறது அல்லது வேறு ஏதாவது பொழுதுபோக்குறது, சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துறது, 11 மணி படுத்தாலும் சாப்பிட்டு அப்படியே படுக்கிறது. இது உடலுக்கும் கெடுதி, ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைக்கும் எதிரானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டோன்னே படுக்க மாட்டாங்க. இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இரவில் சாப்பிட்டோன்னே படுக்காதீங்க, குறைஞ்சது தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க, உங்களுடைய இரவு உணவுக்கும் தூக்கத்துக்கும் மத்தியில் குறைஞ்சது 2 மணி நேரமாவது உங்களுக்கு கேப் இருக்கணும், அதான் வந்து உங்களோட ஆரோக்கியத்தை நல்லது அப்படிங்கிறாங்க. அதே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்க, இஷா தொழுதுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பாங்க. இஷா தொழுதுட்டு ராக்கதை பேசலாமா? அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, இஷா தொழுது உட்காந்து ராக்கதை பேசுவாங்க, கூடி உட்காந்து. நம்ம அந்த காலத்தில் டிவி இல்லை இல்லையா, அந்த காலத்தில் டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது, அதனால என்ன பண்ணுவாங்க, அஞ்சு பேர் பத்து பேர் வரிசையாக உட்கார வட்டமாக உட்காந்து ஊர்பலா ராக்கதங்கிறோம் இல்லையா, அதான் ஊர்பலா பேசுவாங்க உட்காந்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. அப்படி ராக்கதை நீங்கள் பேசுவதாக இருந்தால், ராக்கதைனா இரவு கதைன்னு அர்த்தம், அந்த இரவு கதை தான் பின்னாடி ராக்கதைன்னு மாறிடுச்சு. ராக்கதை நீங்கள் பேசுறதா இருந்தால் உங்கள் மனைவிட்ட பேசுங்க, மனைவிட்ட உட்காந்து என்ன பண்ணலாம், இரவு கதை பேசலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது ஒரு அளவுக்கு மேலே பேச முடியாது, திகட்டிடும். அதனால் மனைவிட்ட மட்டும் ராக்கதை பேசுங்க. எவ்வளோ உட்காந்து பேசுவோம் மனைவிட்ட, மனைவி மூஞ்ச பார்த்து எவ்வளோ நேரம் ராக்கதை பேசுவான். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படி பேசணும்னு ஆசைப்பட்டால் மனைவிட்ட மட்டும் பேசுங்க, நண்பர்கள்ட்ட உங்க ராக்கதை பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி ஹயர். அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ராக்கதை பேச மாட்டாங்க, இஷா தொழுதோன்னு படுத்துருவாங்க. படுத்துட்டு நள்ளிரவுக்கு மேலே எழுந்திருப்பாங்க, மறுபடியும் நள்ளிரவுக்கு மேலே எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்சு ரொம்ப நேரம் கடைசி இரவு வரை தொழுவாங்க, கடைசி இரவு வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு தங்களுடைய மனைவியிடத்தில் ஏதாவது தேவை இருந்தால் தேவைக்கு வருவாங்க, குளிச்சுட்டு மறுபடியும் வாய்ப்பு இருந்தால் டைம் இருந்தால் தொழுவாங்க, இல்லைனா துவா திக்கரில் உட்காந்துருவாங்க. ஏன்னா இரவினுடைய கடைசி பதி ஃபஜருக்கு முன்னாடி உள்ள நேரம் என்பது அல்லாஹ் சொன்னால் இஸ்திக்ஃபாருக்கும் துவாவுக்கும் உள்ள நேரம், அந்த இடத்துல உட்காந்துருவாங்க. இல்லை வாய்ப்பு இருந்தால் தொழுவாங்க. ஃபஜர் பாங்க சொன்ன உடனே, ஃபஜர் பாங்க சொன்ன உடனே கொஞ்ச நேரம் படுத்துருவாங்க. ஃபஜர் பாங்க சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் படுத்துருவாங்க. இப்போ பாங்க சொன்ன ரசூலா படுப்பாங்களா அப்படின்னா நம்மளை மாதிரி இல்லை, எழுந்திருக்காத தூக்கம் அல்ல, லைட்டாக சாஞ்சி உட்காந்து அப்படி தூங்குவாங்க. தூங்கிட்டு அதாவது ஃபஜர் பாங்க சொன்னால் ஃபஜருடைய சுன்னத்தை தொழுதுட்டு கொஞ்சம் தூங்குவாங்க. அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க, எக்காம சொன்னால் அப்படியே தொழு வச்சுருவாங்க. சரி அப்படியே தூங்கினா ஒது முடிஞ்சிருமே, அது நமக்கு தான், நமக்கு தான் தூங்கினா ஒது முடியும். நம்மளை பல பேர் தூங்கினா கூட ஒது முறிக்கு ஒது முறையாக நினச்சிக்கிட்டு நிறைய பேருக்கு ஜும்மாவே கூடுறதில்ல. நிறைய பேருக்கு ஜும்மாவே பார்த்தீங்கன்னா நானும் பல தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நல்லா உட்காந்து செவத்தில் சாஞ்சு உட்காந்து கொட்டோட தூங்குவாங்க. சில பேர் சேரில் உட்காந்து தூங்குறாங்க, தான் சேர்க்கிற அந்த ஆம்ஸ் வச்சு சேர்லாம் எடுத்துகிட்டு ஸ்டூல் போட்டோம், ஸ்டூல்லேயே உட்காந்து நல்லா சாஞ்சிருக்கா தூங்குவாங்க. காமிச்சோடனே எழுந்துச்சுட்டு தக்பீர் கட்டுவாங்க, தொழுகை கூடாது. அப்போது அது நமக்கு தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஐனானி தனாமான் ஒல் கல்வி அஹ்லான், கண்கள் மட்டும்தான் உறங்குமே தவிர அவருடைய கல்புகள் உறங்காது நபிமார்களுக்கு. அதனால் நபிமார்கள் நல்லா சாஞ்சு உட்காந்து கொரட்ட ஓரளவு தூங்கினா கூட அவங்களுக்கு என்ன முடியாது, ஒது முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போய் ஃபஜர் தொழு வைப்பாங்க. ஃபஜர் தொழுது தூங்குவாங்களா, இது சோம்பேறிகளுடைய தூக்கம். ஃபஜர் தொழுது தூங்குறதுங்கிறது சோம்பேறிகளுடைய தூக்கம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுது தூங்க மாட்டாங்க, அவங்க அன்றாட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லி தான் ரசூலுல்லாஹோட இரவு தொழுகை. 12 மணி வரையும் தூங்குவாங்க, நள்ளிரவு வரையும் தூங்குவாங்க, அப்புறம் எழுந்திருப்பாங்க, தொழுவாங்க, அப்புறம் மனைவிட்டு வருவாங்க, தேவை இருந்தால் நிறைவேற்றுவாங்க, அப்புறம் குளிப்பாங்க, ஃபஜருக்கு போயிடுவாங்க, ஃபஜர் தொழுதுட்டு ஃபஜருக்கு முன்னாடி லைட்டாக தூங்குவாங்க, அப்புறம் ஃபஜர் தொழுவாங்க. இது ஆயிஷா சொல்லுவாங்க, இதான் ரசூலுல்லாஹோட இரவு தொழுகை. இந்த மூணு பேரும் பேசிக்கிறாங்க அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு பள்ளிவாசல் உட்காந்து மூணு பேர் மஷ்ரூவா பண்ணுறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீடும் பள்ளிவாசலும் எப்படிங்க, ஒன்று ஒரே வீடு தான், பள்ளிவாசல் தான் வீடு ஒரு பகுதியிலே தான் ஆயிஷாவுக்கு வீடு இருந்துச்சு. இந்த மூணு பேர் உட்காந்து பேசுகிறாங்க, என்ன இது, நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து வந்தோம் ரசூலுல்லாஹோட இரவு தொழுகை, பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குதே. இந்த மூணு பேர் பேசுகிறாங்க, பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குதே அப்படின்னாங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, சரி அவங்க முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்களும் மன்னிக்கப்பட்டவங்க, ரசூலுல்லாஹி ஸல்லத்துக்கு அவங்களோட இபாதத்தை கம்மி நினைக்கிறது நமக்கு அருகது கிடையாது, ஏன்னா அவங்கள எல்லாம் என்ன பண்ணிட்டான், முன் பாவங்கள் பின் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான். ஆனால் நாம் அப்படி இல்லை, நம்மளை அப்படியா, அப்படி கிடையாது. அதனால் நாம் என்ன பண்ணலாண்டா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச இபாதத்தை விட அதிகமாக செய்யணும். அதனால் இனிமேல் அல்லாஹ்வே சத்தியமாக நான் இரவு முழுவதும் தூங்கவே மாட்டேன். ஒரு சஹாபி சத்தியம் வச்சுறாரு, இன்னொரு சஹாபி சத்தியம் பண்ணுறாரு, நான் இனிமே என்னுடைய மனைவி இடத்துல போகவே மாட்டேன். இன்னொரு சஹாபி சத்தியம் பண்ணுறாரு, நான் இனிமேல் பகலில் உணவு உண்ணவே மாட்டேன், அதாவது பகல் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் பகலில் நோன்பு வைப்பேன் அப்படின்னு மூணு பேரும் சத்தியம் பண்ணிடுறாங்க. சத்தியம் பண்ணி போயிடுறாங்க. இந்த செய்தி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அவங்கள்ட்ட சொல்றாங்க, யாரை சொல்லலாம் அந்த மாதிரி வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் பள்ளியாசில போய் மூணு பேர் மஷ்ரூவா பண்ணாங்க, இந்த மாதிரி பேசிட்டு சத்தியம் வந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டாங்க பள்ளியாசலுக்கு, கூட்டு மெம்பர் மேலே ஏறினாங்க, சொன்னாங்க இன்னி ஆரஃபு பில்லாஹி மின்கும் வாத்தகாக்கும் பிஹி, நான் உங்களை விட அல்லாஹை பற்றி அதிகமாக தெரிந்தவன், உங்களை விட அல்லாஹ் அதிகமாக அஞ்சுபவன். அல்லாஹுக்கு அதிகமாக என்ன, அல்லாஹை பற்றி அதிகமாக எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் பற்றி யாருக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும் உங்களை விட. இனி ஆரஃபுக்கும் பில்லாஹி மின்கும், உங்களை விட அதிகமாக அல்லாஹை பற்றி அறிந்தவன் நான். வாத்தகாக்கும் பிஹி, அவனை விட உங்களை விட அதிகமாக அல்லாஹை அஞ்சுபவன் நான். நானே சில பகுதியில் தூங்குகிறேன், சில பகுதியில் அமல் செய்கிறேன். இரவின் சில பகுதியில் தூங்குகிறேன், சில பகுதியில் இபாதை செய்கிறேன். சில நேரங்களில் மனைவியை விட்டு விலகிக் கொள்கிறேன், சில நேரங்களில் மனைவி விட்டு தேவைக்கு போகிறேன். சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், சில நாள் நோன்பு விட்டுறேன். அதனால் என்னுடைய இந்த சுண்ணத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவர் தான் உண்மையான தக்வாதாரி. அப்புறம் அந்த மூணு சஹாபாக்களும் தாங்கள் செஞ்ச சத்தியத்தை முறிச்சுட்டு அதுக்கு பரிகாரம் கொடுத்துட்டு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மூன்று சஹாபாக்கள் செய்த இந்த காரியம் சரியான காரியமா தப்பான காரியமா? பேசிக்காக பார்த்தா சரியான காரியம். அல்லாவை அதிகமாக இபாதை செய்கிறதுக்காண்டி, அல்லாவை அதிகமாக அஞ்சுறதுக்காக வேண்டி, அல்லாவை அதிகமாக நெருங்குறதுக்காண்டி அவங்க ஒரு முறையை கையாளுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, இது தப்பு, இது கூடாது, நான் என்ன சொன்னோ அந்த முறையில் நீங்கள் அல்லாவை அஞ்சுவது தான் சரியான அச்சம். அத்த அல்லாஹ் சொல்ல யாயுஹல்லதீ ராமனு இத்தகுல்லா ஹக்கா துக்காத்தி, அல்லாஹ் எப்படி பயப்படணுமோ அப்படி பயந்துக்குங்க. உதாரணமாக ஒருத்தர் என்ன பண்றாரு, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ரொம்ப அளப்பரிய காதல், எப்ப பார்த்தாலும் சலவாத் ஓதிட்டே இருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தினா உடனே அமல்சிவார். அந்த மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளப்பரிய பாசம். இவர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பாசத்துல மறு ஒரு நாள் காலையில் என்ன சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன், அளப்பரிய பாசம், அதில் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்ததுலேருந்து எங்கள் அவங்க அவங்களோட உருவம் அப்படியே கண்ணில் உள்ளுக்குள்ள நிற்கிது, உருவம் எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிது. அதனால் நான் இந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உருவத்தை நான் எதை கனவிலே பார்த்தேனோ அந்த அழகான அவங்களுடைய வதனத்தை நான் எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, தானே ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தை எதை உள்ளத்தில் நிற்கிதோ அதை அப்படியே கற்பனையாக ஓவியமும் வரைகிறாரு. வரைஞ்சி வீட்டில் வச்சுக்கிறாரு, டெய்லி அதுக்கு மாலை போட்டு டெய்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உருவத்தில் இவர் எதை பார்த்தாரோ கனவுல பார்த்தாரோ அந்த உருவத்துக்கு முன்னாடி போய் நின்று டெய்லி கணை கட்டி ரொம்ப பயபக்தியாக ரசூலுல்லாஹ் மேல பிரியத்தில் பாசத்தில் செய்கிறாரு. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? பிரியத்தில் தானே செய்கிறாரு, ஆசையில் தான் செய்கிறாரு. இருந்தாலும் அந்த பிரியமும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்துட்டாங்க. அந்த பிரியத்தை எப்படி வெளிப்படுத்தணும்? நீங்கள் ரசூலுல்லாஹ் மேல் அளப்பரிய பிரியம் வைங்க, பாசம் வைங்க, அன்பு வைங்க, காதல் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு அதற்கான வழி அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படித்தான் வெளிப்படுத்தணும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலமா. அதான் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு விஷயத்தையுமே அல்லாஹ்வுடைய ஹபீப் என்ன சொன்னாங்களோ அதுதான் வழிமுறை. அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்ன வழிமுறைக்கு மாற்றமாக அதை விட ஒரு சிறந்த முறையை அவர் கையாண்டால் கூட அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சுங்கள். ஒலா தமூத்துன்னு இல்லாவா அன்பு முஸ்லீமுன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகவே தவிர மரணிக்க வேண்டாம். முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும். அப்போ முஸ்லீமாக தான் மரணிக்கணும்னு சொன்னால் எப்போ முஸ்லீமாக மரணிக்க முடியும், ஈமானோட மரணிக்க முடியும்? அந்த இஸ்லாமிய வாழ்க்கை நம்முடைய வாழ்வு முழுவதும் இருக்கும் பொழுது தான், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இஸ்லாமிய நடைமுறை இருக்கும் பொழுது தான் மரணத்தில் என்ன வரும், என்ன வரும், இஸ்லாம் வரும். மரணத்திலே இஸ்லாத்தோட மரணிக்க முடியும். ஏன்னா சைத்தானை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் ட்ரை பண்ணுவான், கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி செகண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுவான் நம்மளை எப்படி வழி எடுக்கணும்னு சொல்லி. அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் இப்ரத்துல் லில் ஹவாத்திம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லாமல் தீயாமல் என்பது அவனுடைய எப்போ ஏத்திபார் எதை கணக்கிடப்படும் என்றால் அவனுடைய இறுதி முடிவை வைத்துத்தான், இறுதி முடிவை வைத்துத்தான். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி, பிரபலமான இமாம், நான்கு இமாம்கள் ஒருத்தவங்க, அவங்க மரணிக்கிற நேரத்தில் சக்கராத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய மகன் தலைமாட்டில் உட்காந்து களிமா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சக்கராத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, களிமா சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அவங்க காதில் விழுற மாதிரி நம்ம சத்தமாக களிமா சொல்லிகிட்டு இருக்கணும். கலிமா சொல்லுங்க, கலிமா சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது. அவங்க காதில் விழுற மாதிரி அஷத லா இலாஹ இல்லல்லாஹ் அஷத அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷத லா இலாஹ இல்லல்லாஹ் அஷத அன்ன முஹம்மது சொல்லிட்டே இருந்தோம் காதில் விழுற மாதிரி, அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கலிமா சொல்றதுக்கு பதிலா லா இலல் ஆன், லா இலல் ஆன், இதுவரை இல்லை, இதுவரை இல்லை, இதுவரை இல்லைங்கிறாங்க. அவனுடைய மகனாருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய இமாம், எவ்வளோ பெரிய தக்குவதாரி, எவ்வளோ பேணுதலானவங்க, இவங்களுடைய சக்கராத்து நேரத்தில் களிமா சொல்லாம லா இல்லல்லான் இதுவரை இல்லை இதுவரை இல்லைங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அந்த சக்கராத்து மயக்கம் தெளிஞ்சிருது. அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சக்கராத்தின் மருத்துவம் தெளிஞ்சிருது. தெளிஞ்சு கொஞ்சம் கண்ணு முழிச்சிட்றாங்க. முழிச்சோடனே மகனார் கேட்குறாங்க, என்னத்தானா நீங்கள் சக்கராத்தில் இருந்தீங்க, நான் களிமா சொல்லி கொடுத்தேன், நீங்கள் வேற ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தீங்களே, லா இல்லல்லான் லா இல்லல்லான் இதுவரை இல்லை இதுவரை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே என்னன்னு கேட்கும்பொழுது அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, மகனே நான் சக்கராத்தில் இருக்கும் பொழுது சைத்தான் என்கிட்ட வந்தான், வந்து சொன்னா அஹமதே இதெல்லாம் வரைக்கும் நல்ல அமல் செஞ்சீங்க, ரொம்ப பெரிய அறிவாளியாக இருந்து மார்க்கத்தை சேவை பண்ணீங்க, உங்களை எவ்வளோ வழி எடுக்க முயற்சி பண்ணீங்க, நீங்கள் வழி எடுக்க ஆளாகலை, ஆனால் இப்போ எங்கிட்ட நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, என்னோடய வழிகேட்டிலேருந்து தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், லா இல்லல்லான் இதுவரை தப்பிக்கலை, இதுவரை தப்பிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் மயக்கம் வருது, அவங்க களிமா சொல்கிறாங்க, மூத்தாயிடுறாங்க. அப்போது கடைசி நேரம் வரைக்கும் சைத்தான் வந்து நம்மளை என்ன பண்ணுவான், முயற்சிப்பான் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ எத்தனையோ சலஃபு சாலிஹீன்கள், நல்லோர்கள், அல்லாஹ்வுடைய இறையச்சம் மிக்க நல்ல மனிதர்கள், நல்ல அறிஞர்கள், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்குறோம். அவங்க தங்களுடைய இறுதி முடிவுக்கு தான் ரொம்ப பயந்தாங்க. என் இறுதி முடிவு ஈமானோடு இருக்கணும், இறையச்சத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் ஹசரத் ஒரு முறை ஒரு சம்பவம்னு சொன்னாங்க, நான் தேவபந்தில் ஓதும்போது, அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது காபத்துள்ளால திரையை பிடிச்சி துவா செய்கிறாங்களாம், பக்கத்தில் ஒருத்தர் அந்த முல்தசிமில் எல்லாரும் கட்டிட்டு துவா செய்வாங்க இல்லையா, அந்த இடத்துல ஏ அல்லா மேரா ஈமான்கு பச்சாவ், ஏ அல்லா மேரா ஈமான், இதையே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி அழுதுட்டு இருக்கான். யா அல்லா என் ஈமானை காப்பாற்று, யா அல்லா என் ஈமானை, வேற எந்த துவமே இல்லையா, இதே ஏ அல்லா மேரா ஈமான், யார் பாகிஸ்தான்கார பொறுத்தருது, நார்த் இந்தியன் பொறுத்தருது, ஏ அல்லா மேரா ஈமான்கு பச்சாவ், யா அல்லா ஏ அல்லா மேரா ஈமான்கு பச்சாவ், யா அல்லா என்னோட ஈமானை காப்பாற்று, யா அல்லா என்னோட ஈமானை காப்பாற்று, இதையே திரும்ப திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். அதுக்குரிய ஆச்சரியம், என்ன அப்படி ஒரு துவா கேட்கிற விசேஷமான துவா, என்னோட ஈமானை காப்பாற்றி, என்னோடய ஈமானை காப்பாற்றி, என்னோடய ஈமானை காப்பாற்றினு கேட்டிருக்காரு. அதில் துவா செஞ்சு முடித்தோடனே அவர் கேட்டாங்களா, என்ன பாய் என்ன விஷயம், இப்படி ஒரு வித்தியாசமான, எல்லோரும் துவாவும் கேட்பாங்க, எல்லாரும் அவங்க பலவேறு காஜத்துகள், பலவேறு தேவைகள், பலவேறு பிரச்சனைகள், பாவ மன்னிப்பு கேட்பாங்க, தௌபா செய்வாங்க, அல்லாட்ட ஈமானை பாதுகாக்க சொல்லுவாங்க, என்ன தங்க சொந்த தேவைகளுக்கு என்னென்ன துவாக்கள் கேட்பாங்க, ஆனால் நீங்கள் அது ஒரே துவா திரும்ப திரும்ப கேட்டுருந்தீங்களே. அவன் சொன்னார், என்னுடைய தம்பி ஒருத்தர் இருந்தார் ஹாஃபிதுல் குரான், குரானை மன்ன செஞ்சவர், எப்போ குரான் ஓதிட்டே இருப்பார், எப்போ குரான் ஓதிட்டே இருப்பார், எந்த விஷயம் இருந்தாலும் சரி உடனே குரான் எடுத்து ஓதுவார், குரான் அல்லாஹ் என்ன சொன்னார்னு பார்ப்பார், மாஷாலா நல்லா விளங்கவும் செய்யணும் அவர் குரானு, அதை உடனே நடைமுறைப்படுத்துவார். அப்படி குரானோட ஒரு அற்புதமான தொடர்பு அவருக்கு, குரானை வந்து எந்த விஷயம் உடனே குரானை பற்றி தான் பேசுவார், எப்போ குரான் ஓதிட்டு இருப்பார் நாவில. அந்த மாதிரி ஒருத்தர் அவருக்கு திடீர்னு ஒரு நாள் வைத்த வழி, எத்தனையோ டாக்டரை பார்க்குறோம், மருத்துவம் பார்க்குறோம், மருந்து கொடுக்குறோம், குணமாகலை, அவரும் குரானை வச்சுக்கிட்டு படுத்த படுக்கையாக இருந்து ஓதிக்கிட்டே இருக்கார், ஓதிக்கிட்டே இருக்கார், ஓதிக்கிட்டே இருக்காரு. இதே நிலையில் அவருக்கு சக்கராத் வந்துடுது, சக்கராத் வந்துடுது. ஆனால் அந்த நிலையில் அவர் என்ன பண்ணார், குரான் ஓதிக்கிட்டே இருந்தார், குரான் அப்படி நெஞ்சில் வச்சுக்கிட்டே ஓதிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டம் வலி ரொம்ப அதிகமாகி அவருக்கு என்ன பண்ணார், எவ்வளோ இந்த குரானை ஓதிட்டேன், எனக்கு வலி போக மாட்டேங்குதே, எனக்கு இது மேலே நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு குரானத்துக்கு ஓரமாத்திக்கு வச்சார். அடுத்த செகண்ட் உயிர் போயிடுச்சு அவருக்கு. இந்த சம்பவத்தை அவர் சொல்லி, என் தம்பிக்கு நடந்தது, இதை நான் கண்கூட பார்த்தேன், அதுலேருந்து நான் அல்லாட துவா செய்ய ஆரம்பிச்சிட்டேன், யா அல்லாஹ் என்னோடய ஈமானை பாதுகாத்துரு, ஏன்னா எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தக்குவதாரியாக இருந்தாலும் அவருடைய கடைசி முடிவு என்னவோ அதை வச்சு தான் அல்லாஹ் தீர்மானிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, விதியை பற்றி தக்தீரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு அடியான் நிறைய அமல் செஞ்சு செஞ்சு செஞ்சு, புகாரியோட ஹதீஸில் வருது, அமல் செஞ்சு செஞ்சு செஞ்சு அவருக்கு சொர்க்கத்துக்கு மத்தியில் ஒரு ஜான் தான் இடம் இருக்கும், அந்த நேரத்தில் தக்தீர் வந்து குறுக்கிடும், அவர் ஈமானுக்கு மாற்றமான காரியங்களை செய்வார், நரகத்துக்கு போயிடுவார். இன்னொரு அடியான் பாவங்கள் செஞ்சு செஞ்சு செஞ்சு மிகச்சு போய் அவனுக்கும் நரகத்துக்கு மத்தியில் ஒரு ஜன்னா இருக்கும். அவனுடைய தக்தீர் வந்து குறிக்கணும், அல்லாஹ் பிடித்தமான காரியத்தை செய்வார், சொர்க்கத்துக்கு போயிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ கடைசி முடிவு, இறுதி முடிவு எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் அல்லாஹ் தீர்மானிப்பான். அதான் அல்லாஹ் சொன்னா, ஒலா தமூத்துன்னு இல்லா வாண்டு முஸ்லீமும், நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணிக்க வேண்டாம். சரி, அப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்ம முஸ்லீமாக மரணிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்படியே இஸ்லாத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம நடைமுறைப்படுத்தினா நம்ம எல்லாரும் கடைத்தியா இஸ்லாத்தோட மௌத்து கிடைக்கும் என்று நம்புவதை விட அவருடைய அருளால் மட்டும்தான் கிடைக்காது. அப்போ நம்முடைய அன்றாட துவாக்கல்ல, அன்றாட அல்லாட்டிய கேட்கக்கூடிய மன்றாடுதல்கள், இதுவும் நம்முடைய உண்மையான துவாவாக இருக்கணும். யாரெல்லாம் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்க செய். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெகுலரான துவா. யா முக்கல்லிபல் குலூப் ஃபபித் குலூபனா அலா தீனிக், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை இறுதி வரை தீனின் மீது ஸ்திரப்படுத்தி வை, என்னுடைய உள்ளத்தை கடைசி வரை ஈமானிலே உறுதிப்படுத்தி வை என்று கேட்க வேண்டியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெகுலரான துவா. அதான் அல்லாஹ் சொன்னா, ஒலா தமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமூன். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தனேன், அல் ஈமான் பைனல் ஹௌஃபி ஓர் ரஜா, ஈமான் என்பது அச்சத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடைப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அன்சாரி சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை போய் நோய் விசாரிக்கிறாங்க, நோய் விசாரிக்க போறாங்க. போறாங்க, அவர் ஓதி ஊதுறாங்க, சக்கராத்தில் இருக்காரு, ரசூலை பார்க்க போறாங்க, அவர் ஓதி ஊதுறாங்க, துவா செய்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடைவீதியில் போயிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்து சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், நல்லாயிட்டேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு, யா ஃபுலான் கைஃப் அந்த, என்னப்பா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கோன்னு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்னு. சில பேர் ஏதோ இருக்கிற எப்போ கேளுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சில பேர் எப்போ பார்த்து நல்லா இருக்கீங்களா, ஆ இருக்கிறேன் தெரியலையா, ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நன்றி கெட்டவர்கள், நன்றி கெட்டவர்கள், நாசுக்குறி இது, நன்றி கெட்டத்தனம். நல்லா இருக்கீங்களா கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் மனப்பூர்வம். சில பேர் என்னன்னா, நல்லா இருக்கணும்னு திருஷ்டி போட்டு தொலைச்சிட போகிறான், என்னது நல்லா இருக்கியா அப்படின்ற போறான். அப்படிங்கிறதுக்காட்டி என்ன பண்ணுவாங்க, ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அப்படிங்குவாங்க. ஆனால் சஹாபாக்கடைய வளமை என்ன சொன்னால், கைஃபான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், தங்களோட உடலை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், என்னோட உடல் நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கு, அது சொல்ல மாட்டாங்க. தங்களோட ஈமானையும் சேர்த்து சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்னோட ஈமான் நல்லா இருக்கு, இல்லை கொஞ்ச நாளாக ஈமான் தடுமாட்டத்தில் இருக்குது, பலகீனமாக இருக்குது, அதை சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, கைஃபான் எப்படி இருக்கப்பா அப்படின்ன உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் பி கைரி யா ரசூலுல்லாஹ், வலாக்கின் அர்ஜுல்லாஹ வா அகாஃபு துனூபி, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என்னுடைய பாவங்களை பயப்படுறேன், நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், எங்கே அந்த பாவங்கள் என்னுடைய மறுமையை அழிச்சிருமோ அப்படின்னு பயப்படுறேன், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியானை அவன் எதை நம்பிக்கை வைக்கிறானோ அந்த நம்பிக்கையை அல்லாஹ் இழக்க செய்ய மாட்டான், எதை அஞ்சுகிறானோ அந்த அச்சத்தை அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான். எதை அல்லாஹ் அடியான் நம்புகிறானோ அந்த நம்பிக்கையை அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், துரோகம் பண்ண மாட்டான், நம்பிக்கை வீணாக்க மாட்டான், இழக்க செய்ய மாட்டான். அவன் எதை அஞ்சுகிறானோ அதை அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான். அதனால் நீங்கள் நம்பிக்கையோன்னு அச்சத்தோடவே இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஹைர், அந்த அடிப்படையில் இந்த வசனம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் மிக முக்கியமான வசனமாக கருதப்படுகின்றது. அடுத்த வசனம் 103வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வாத்தசிமோ பி ஹபிலில்லாஹி ஜமியா, அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள், ஒலா தஃபர்ரகு பிரிந்து விடாதீர்கள், வதுக்குரு நியாமத்தல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள், இது குன்தும் ஆதான் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான், யாரை பார்த்துங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், இது குன்தும் ஆதான் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், ஃபல்லஃப பைன குலூபிக்கும் அவன் தான் உங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தான், ஃபஸ்பஹத்தும் பி நியாமத்திஹி இஹ்வானா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். வகுண்டுமலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன்னார், மேலும் நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே, நரக நெருப்பினுடைய விளிம்பிலே நின்று கொண்டிருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அவர்தான், அல்லாஹ் தான் உங்களை அந்த நரக விளிம்பிலிருந்து பாதுகாத்தான். கதாலிக்கை பையினுல்லாஹலுக்கும் ஆயாத்திஹி, அல்லாஹ் இப்படித்தான் தன்னுடைய வசனங்களை தன்னுடைய அடியார்களுக்கு விவரிக்கின்றான், புரிய வைக்கின்றான். இல்லை அல்லக்கும் தகத்ததோன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. இந்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா அடிப்படையான விஷயங்கள், வாத்தசிமு பி ஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள். நம்மளும் இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் வைப்பாங்க, ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடிங்க, கேள்விப்பட்டது இல்லையா? என்னங்க பிரபலமான வசனம் ஒற்றுமையை பற்றி வலியுறுத்தும் போதெல்லாம், சகோதரர்களே ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடியுங்கள், அப்படி ஒரு ஆயத்தை கிடையாது. ஒற்றுமை எனும் கயிறு இல்லை, அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய கயிறுங்கிறது எதை குறிக்கும்? குர்ஆனை குறிக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்து ஒலா தஃபர்ரகோ, பிரிஞ்சிடாதீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்து எப்போ ஒற்றுமையாக இருக்க முடியும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்து எப்போ பிரிய முடியும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம், சத்திய சஹாபாக்கள் கேட்ட விளக்கம், அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே ஒருத்தன் அல்லாஹ்வுடைய குர்ஆனை அணுகுவானேனால் அவன் குர்ஆனை வச்சு எப்படி இருப்பான்? ஒற்றுமையாக இருப்பான். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு தான் தான் மனம் போன போக்கள் விளக்கத்தை கொடுத்தான்னு வச்சுங்க, அவன் என்ன ஆயிடுவான்? பிரிஞ்சு போயிடுவான். அதான் அல்லாஹ் சொன்னான், வாத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஒற்றுமையாக பற்றி பிடிங்கள், சேர்ந்து பற்றி பிடிங்கள். அது உங்களுக்கு பலமாக இருக்கும், பலமாக இருக்கும். உங்களுக்கு கயிறுங்கிறது என்னது? அல்லாஹ்வுடைய குர்ஆன். எப்படி ஒரு ஆபத்தான நேரத்தில் ஒரு கயிறை பிடிச்சா நீங்கள் தப்பிச்சிக்கலாமோ, அது வெள்ளத்தில் அடித்து போனாலும் சரி, கடலில் மிதந்தாலும் சரி, அல்லது ஒரு மேலேருந்து உயரத்திலிருந்து விழுந்தாலும் சரி, ஒரு கயிறு என்பது உங்களுக்கு எப்படி வேணும், என்னவா இருக்கும், உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்று விஷயங்களிலே அல்லாஹ் உங்கள் மேல் திருப்தி அடைகின்றான், மூன்று விஷயங்களே அல்லாஹ் உங்கள் மேல் கோபப்படுகின்றான். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்ன மூன்று விஷயங்கள்? அன் துஃமினு பில்லாஹி வலா துஷ்ரிக்கு பாதா, அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அதற்கப்புறம் அவனுக்கு எந்த இணையும் வைக்கக்கூடாது, எந்த ரூபத்திலையும் அல்லாஹ் இணை வச்சிடக்கூடாது. இபாதத்தால், நம்பிக்கையால், அக்கீதாவால், சொல்லால, செயலால, எந்த விதத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. ரெண்டாவது, வான் தாத்தசிமு பி ஹபிலில்லா வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கையிலான குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டும், அதிலே பிரிந்து விடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, டிவைட் ஆகிடக்கூடாது. இதையும் அல்லாஹ் உங்களை திருப்தி அடைகின்றான். மூன்றாவது, வான் தனாசஹு மண் பாலாக்கும், உங்களுக்கு யார் அமீராக ஹலீஃபாவாக பொறுப்பேற்கிறார்களோ அவர்களிடத்திலே நம்பிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. இந்த மூன்று விஷயங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் உங்கள் மீது பொருந்திக் கொள்கின்றான். என்னென்னது? முதல்ல ஈமான் கொண்டு, அதற்கு பிறகு எந்த விதத்திலும் இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடினும் பிரிஞ்சிடக்கூடாது, யார் நமக்கு அமீரோ ஹலீஃபாவோ பொறுப்பாளியோ அவங்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த மூன்று விஷயங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் உங்கள் மீது திருப்தி கொள்வான். மூன்று விஷயங்களே அல்லாஹ் உங்கள் மீது கோபப்படுவான். முதல்ல கீல் வக்கால், வதந்திகளை நம்புவது பரப்புவது, பொய்யான வதந்திகளை நம்புவது. கஸ்ரத்து சுவால், தாறுமாறாக கேள்வி கேட்டே இருக்கிறது, அமல் செய்கிறது இல்லை, கேள்விக்கு மேலே கேள்வி, கேள்விக்கு மேலே கேள்வி, கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கறது. அது எங்கே கொண்டு போய் விட்டுறோம்? அவன் எதை புரிய வந்தானோ அங்கே கொண்டு விட்டுரும், அது எதை புரிய வந்தானோ அதை விட்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். உதாரணமாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பையன் அவங்க வீட்டில் பாயசம் செஞ்சாங்களாம், என்னதுங்க பாயாசம், அது ஒரு கண்ணு தெரியாத திறந்திருக்காரு, அவங்க அம்மா அடையே அந்த கண்ணு தெரியாத கொண்டு பாயசத்தை கொடுத்துருவான்ருக்காங்க. இந்த பையன் கொண்டு போய் பாயசத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கான், கண்ணு தெரியாத என்ன பண்ணியிருக்கணும், பாயசத்தை வாங்கி குடிச்சு பார்த்துருக்கணும், தம்பி இது என்னதுன்னு இருக்காரு. அவன் சொன்ன, பாயாசம், பாயசமா, அது எப்படி இருக்கும்? இந்த பையன் பார்த்துருக்கான், என்ன சொல்கிறது, வெள்ளையா இருக்கும். வெள்ளையா அது எப்படி இருக்கும்? அவன் பார்த்துருக்கான் கொக்கு ஒன்று பறந்துருக்குது, கொக்கு மாதிரி இருக்கும். வெள்ளைக்கு உதாரணம் சொன்னோம்ல, கொக்கு மாதிரி இருக்கும். கொக்கு எப்படி இருக்கும்? இந்த பையன் பார்த்து, சின்ன பையன், சரி எப்படி கண்ணு தெரியாதவர், எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லி தன் கையை இப்படி வச்சு தொட்டு பாருங்க இப்போ கொக்கு மாதிரி தெரியும் அப்படின்னா, இது முதல்ல பாயசத்தை தொட்டு பார்த்துருக்கலாம், தொட்டு பாருங்க கொக்கு மாதிரி, இப்படி தொட்டு பார்த்துட்டு ஓ இதுவாக கொண்டு வந்திருக்க, இதை சாப்பிட்டா தொண்டையில் மாட்டிங்க எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாரான். இதை சாப்பிட்டா என் தொண்டையில் மாட்டிக்கும். அப்போ எங்க ஆரம்பிச்சது கேள்வி எங்க வந்து நிற்குது பாருங்க. அதான் அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க, மூன்று விஷயங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், தாறுமாறா கேள்வி கேட்கறது. ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருமா அல்ஹம்துலில்லாஹ், என்ன பண்ணிடணும், அமல் செய்யணும். அமல் செய்யாமல் கேட்கக்கூடிய கேள்வியை அல்லாஹ் விரும்புவதில்லை. அமல் செய்யறதுக்காக கேட்கிற கேள்வியே அல்லாஹ் விரும்புறான். நபிசுல்லா சொன்னாங்க, இன்னமா ஷிஃபாவுல் ஐயி அஸ்வால், அறியாமை என்ற நோய்க்கு மருந்து என்னதான், கேள்வி கேட்பதுதான். அறியாமை என்ற நோய்க்கு மருந்து கேள்வி கேட்பது. அப்ப கேள்வி கேட்கணும், அந்த கேள்வியின் மூலமா விளக்கம் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்வோம். அமல் செய்யணும், அமல் செய்யறதை விட்டுட்டு திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுறது, இது யூதருடைய கெட்ட குணம். அல்லாஹ் சொன்னா அதை அல்லாஹ் பிடிக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூணாவது இதா ஆத்துல் மால், செல்வத்தை வீண்விரயம் செய்யறது, காசு பணத்தை நம்ம பணம் அப்படிங்கிறதுக்காண்டி. இன்னைக்கு பெரும்பாலான சமுதாயம் பண்ணிட்டு இருக்கோம்ல, எங்கெங்க வீண்விரயம் பண்றோம், கல்யாணத்தில். கல்யாணத்தில் இன்றைக்கி வீண்விரயம் பண்ணக்கூடிய செல்வத்தை பூரா ஒன்று சேர்த்தோம்னா, நீ தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு ஒரு 10 மெடிக்கல் காலேஜ் கட்டிடலாம், அதை விட அதிகமாக கட்டிடலாம், கல்வியில் மேம்பாடு அடையிறதுக்கு. அந்த மாதிரி நீ கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், வீண்விரயம் வீண்விரயம் அப்படி இஸ்ராஃப் வீண்விரயம். இதில் ஏழை பணக்காரன் வித்தியாசமே கிடையாது, ஏழை அவருடைய அளவுக்கு வீண்விரயம் பண்ணுறாரு, பணக்காரர் அவருடைய அளவுக்கு வீண்விரயம் பண்ணுறாரு, ஆனால் எல்லாமே வீண்விரயம் தான். நியமனம் இல்லை சார், ஏழை சின்ன மண்டபத்தில் வச்சார், ஆனால் அவர் லெவலுக்கு பாருங்க அது வீண்விரயம். அங்கே அவர் வீடியோ எடுக்கிறது, லைட்டு போடுறது, சீரியல்ட்டு, அவர் லெவலுக்கு அவர் வீண்விரயம். பணக்காரர் எங்கே வைப்பார் பெரிய மண்டபத்தை? இப்போ மண்டபம்லாம் இல்லை, எல்லாம் போய் கிறிஸ்டின்களுக்கு நம்ம பணம் போய் சேரணும்னு சொல்லிட்டு சென்னையில் உள்ள முஸ்லீம்கள் ஒரு வைராக்கியத்தோடு இருக்காங்க, நம்முடைய பணங்கள்லாம் கிறிஸ்தவ மிஷினரிக்கு போய் சேரணும். அதனால் கூட என்ன பண்ணுறாங்க, எக்மோர்லேருந்து டான் பாஸ்கோ, இப்போ டான் பாஸ்கோவில் பத்தாஞ்சலி பெயின் பெயின் ஸ்கூல், டான் பாஸ்கோ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நிறுவனங்கள் அங்கே பார்க்கறது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், வாடகையே லட்சக்கணக்கில், வாடகையே லட்சக்கணக்கில். அப்புறம் சீரியல் லைட்டு டெக்கரேஷன் இத்தியாதி இத்தியாதி. சகோதரே எவ்வளோ பெரிய பாவம் இது, நம்ம நினைக்கலாம், ஆமாம் சார் அது பெரிய தப்பு, பெயின் ஸ்கூலில் பண்ணுறானுங்க பாவீங்க, என்ன சீரியல் லைட்டு போட்டு அது நைட்டில் வைக்கிறாங்க, அப்புறம் இதில் பண்ணுறாங்க, எங்கே டான் பாஸ்கோவில் பண்ணுறாங்க, அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. ஒய்எம்சியில் கேட்க வேண்டியதே இல்லை, வாடகைக்கு எடுத்து டி சீரியல் எடுத்து போயிட்டு அநியாயம் பண்ணுறாங்க. ஆனால் எங்களை கூப்பிட்டா நல்ல போய் வெட்டிட்டு வந்துடுவோம், அதான் பண்ணுறோம் இன்னைக்கு. பார்த்து என்ன சா இப்படி அநியாயமாக இருக்குது, ஆ சரி சாப்பிட்டு வந்துடுவோம், நம்ம சாப்பாடு என்ன பண்ணுச்சு. அப்போது பொதுமக்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் எந்த கல்யாணங்கள் பெயின் ஸ்கூல் மாதிரியோ அல்லது டான் பாஸ்கோ மாதிரியோ ஒய்எம்சிஏ மாதிரியோ அல்லது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள்லையோ கல்யாணம் நடக்குதோ, அந்த கல்யாணத்தை ஒட்டுமொத்தமாக சமுதாயம் புறக்கணிக்கணும். அந்த கல்யாணங்கள் போகக்கூடாது, போகாமல் ஒரு 10 பேரை வச்சு நடத்தணும், 1000 பேரை கூப்பிட்றாங்க, ஊரையே கூப்பிட்டுருப்பாங்க டாம் டும்னு, ஒரு 50 பேர் போயிரு 100 பேர் போயிருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க, உணர்வார்கள், சாப்பாடு போல வீணாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், வேஸ்ட்டாக போட்டு தப்பு இல்லை, வேஸ்ட்டாக போட்டோம் அடுத்தவங்க உணர்வாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பெயின் ஸ்கூலில் பண்ணுறோம், அச்சா என்ன பெரிய அணியா, என்ன ஆடம்பரம் தெரியுமா, இதை சாப்பிட்டு வந்துட்டு ரொம்ப அனாச்சாரம் சார், அச்சா ஏன்டா வந்தோம் ஆகிப்போச்சு, ஏன் வந்தோம் ஆகிப்போச்சுன்னா சாப்பாடு கூட கிடச்சிருக்காது, அதனால் ஏன் வந்து நடத்தப்பட்டிருப்பார். அதனால் சகோதரர்களே அந்த மாதிரி கல்யாணங்களுக்கு போகணும், வாய்ப்பு கிடச்சா போங்க, போய் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் பண்ணுற பெரிய பாவம், அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க வீண் விரயம் பண்ணுறீங்க, இது அல்லாட்ட மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாவீங்க. எத்தனை ஏழை கொம்பருங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், எத்தனை ஏழைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தினம் தினம் செத்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி அல்லாஹ் கொடுத்த பணத்தை பாழாக்குறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு, அதனால் நீங்கள் கூப்பிட்டதுக்காக வந்தங்க, இந்த கல்யாணத்தில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு புறக்கணிச்சிட்டு போயிடுறோம். முடிஞ்சால் தவிர்க்க முடிஞ்சால் தவிர்த்துருங்க, தவிர்க்க முடிஞ்சால் தவிர்த்துருங்க. அப்படி தவிர்க்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த கல்யாணத்தை சாப்பிடாம வரணும். நீங்க இவ்வளவு சொல்லீங்க ஹசரத், உங்களை மாதிரி அஜர்த்தானந்த் குத்துபா ஓதுறாரு, உங்களை மாதிரி அஜர்த்தான வந்து அங்கேயும் உட்காந்து வெட்டிட்டு உட்காந்துருக்காரு, உங்களோட டபுளா வெட்டுறாரு நம்மளை விட. அசர்த்து பாவம் எடுப்பார் கைப்பிள்ளை, அவரது கல்யாணத்துக்கு போகாட்டா அடுத்த நிமிஷம் அது சீட்டு கிழிஞ்சிரும், முத்தவழி சீட்டை கிழிச்சிருவாரு. இல்லாட்டாலும் யாருக்கு சமுதாய உணர்வு இருக்கின்றதோ, அவர் அஜர்த்தா விட அஜர்த்தா இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, யாருக்கு உண்மையிலே சமுதாய உணர்வு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இதெல்லாம் உள்ளத்துல உறுத்தும், அவர் தான் உள்ளத்துல குத்தும். அது என்னடா இவ்வளவு பெரிய அநியாயம் பண்றமே, வீண் விரயம் பண்றமே, இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணுது, இந்த காசை ஒரு நல்ல விஷயத்தில் பயன்படுத்தினா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். யார் வந்து ஏழைகளை பார்க்குறாங்களோ, ஏழைகளோட பழகிறாங்களோ, ஏழைகளோட அன்றாடம் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் பணத்துடைய அருமை தெரியும். எத்தனையோ ஏழைகள் இன்றைக்கி பார்க்குறோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். நீங்கள் எங்கேயும் எத்தியோப்பியாவுக்கோ சோமாலியாவுக்கோ போக வேண்டாம், போன வருஷம் கூட சவுதியில் வந்து ஒரு ஷேக் வந்து டிவியில் நேரடி ஒலிபரப்பு இந்த மாதிரி பதில் சொல்லிட்டுருக்காரு, கேட்குறவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டுருக்காரு. அப்போ எத்தியோப்பியாவிலேருந்து ஒரு சகோதரர் கேட்குறாரு, அவர் யதார்த்தமாக கேட்குறாரு, நாங்கள் வந்து எங்களுக்கு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் சஹருக்கும் வழி எதுவும் கிடைக்கிறது இல்லை, இஃப்தாருக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை, எங்கள் நாங்கள் இப்படியே நோம்பு வச்சா நோம்பு கூடுமா அப்படின்னு யதார்த்தமாக கேட்குறாரு. இதை கேட்டு அந்த ஷேக் குலுங்கி குலுங்கி அழுகுறாரு. இவர் சவுதியில் உள்ளவர், வறுமையை பற்றி சாப்பாட்டை பற்றி கேள்விப்பட்டதே தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவர் கேட்குறாரு சோமாலியாவிலேருந்து. ஆனால் நீங்கள் நம்முடைய வறுமையை பார்க்கணும்னு சொன்னால் சோமாலியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கு போனாங்க, இந்த இருக்கிற அஸ்ஸாமில் போய் பாருங்கள் மக்கள் படுற அவஸ்தை. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அழகான வீடு கொடுத்துருக்கான், அழகான வாசல் கொடுத்துருக்கான், நிம்மதியாக தங்கிறதுக்கு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நிம்மதியாக தங்கிறதுக்கு அழகான வீடு கொடுத்துருக்கான். அந்த மக்களை பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, அவ்வளோ வேதனை, அவ்வளோ வேதனை. இந்த பிளாஸ்டிக் ஷீட் வரும் பாருங்க, பிளாஸ்டிக்னா கருப்பு, இந்த பாலித்தீன், பாலித்தீன் கவர் வரும்ல, அந்த பாலித்தீன் தான் வந்து கூரை. நாலு பக்கம் காட்டிலேயே மூங்கில் கிடைக்குது, காட்டுக்கு வந்திருக்காங்க, காட்டில் தங்கியிருக்கிறாங்க, காடுனா ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்குது காட்டில், அங்கேயே மூங்கில் கிடைக்குது, அந்த மூங்கிலை நடுறாங்க, அதையே வெட்டுறாங்க, அந்த மேலே கூரை காட்டி போடுறாங்க, அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான், சுற்றி பிளாஸ்டிக் ஷீட்டு. மழை பெஞ்சால் தண்ணி வெளில வந்தால் உள்ளே வரும். என்ன ஒரு கூரை வேணுமே, வானமே கூரையாக இருக்கக்கூடாது, ஒரு கூரை வேணுமேங்கிறதுக்காண்டி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு. அந்த ஷீட்டு அதுவும் அங்கே இருக்கிற குளிரை பார்த்தீங்கன்னா அல்லாஹ், இப்போ நம்மூர் குளிர் மாதிரி இல்லை, தமிழ்நாடு எவ்வளோ சொர்க்கம் உண்மையிலே, அதிக குளிரும் கிடையாது, அதிக வெயிலும் கிடையாது, அங்கே வெயிலும் அதிகம் குளிரும் அதிகம். எது சொல்கிறேன்னா அந்த மாதிரி வறுமை, அந்த மாதிரி கஷ்டம். ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா அதை நாலு நாளைக்கு வச்சுப்பாங்க அந்த மக்கள். அவ்வளோ ஏழை பாலைகள் இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த பணக்கார கல்யாணங்களில், ஆடம்பர கல்யாணங்களில் வீண் விரயத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், இவங்க அல்லாட்ட என்ன தான் பதில் சொல்ல போகிறாங்களோ. ஏதா பெருமானா சல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஆதமுடைய மகன் ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரை அல்லாவுடைய தர்பாரை விட்டு அந்த கால்கள் நகராது. அதில் முக்கியமான கேள்வி, எப்படி பணத்தை சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், சம்பாதிக்கிறது மட்டும் ஹலாலாக இருக்கக்கூடாது, செலவு செய்து ஹலாலாக இருக்கணும். யாருடைய சம்பாத்தியம் ஹராமாக இருக்குமோ அவர்கள் சம்பாதித்த ஹராமான காசு தான் இப்படி ஹராமான முறையில் வீண் விரயமாக போகும். பட்டாசாகவும் வெடியாகவும் பாட்டு கச்சேரியாகவும் சீரியல் லைட்டாகவும் பெரிய ஆடம்பரங்களாகவும் லைட்டாகவும் வீண் விரயங்களாக எப்போ போகும், அவருடைய சம்பாத்தியம் ஹராமான சம்பாத்தியமாக இருந்தால் தான். அதுக்கு ஆதாரம் என்ன, நீ பாருங்கள் கல்யாணங்கள்லேயே பெரிய ஆடம்பரமாக யாருங்க நடத்துவாங்க, சேட்டுகள் மார்வாடிகள். அவன் கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆடம்பரம், அவ்வளோ வீண்மரம், ஏன் வர்ற வருமானம் போகிற ஹராமான வருமானம், வருமானம் போகிற ஹராமான வருமானம், வட்டியில் வந்த வருமானம் எல்லாம் ஹராமாகவே போக வைப்போம் அந்த பணத்தை. அதே மாதிரி முஸ்லீமாக இருக்கட்டும், யார் ஆடம்பரமாக திருமணம் நடத்துகிறாரோ முடிவு பண்ணிக்க, இவருடைய வருமானத்தை ஏதோ பதிவு ஹராமாக வந்திருக்குது, அந்த ஹராமான பணம் தான் எல்லாம் இப்படி ஹராமாக போக வைக்கிறான். அருமைக்குரியவர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய மூன்று காரியங்களை, ஒன்று இதாஅத்துல் மால், செல்வத்தை வீண் விரயம் செய்வது, அதிகமாக ஓவர கேள்வி கேட்பது, கீழ் கால், கேள்விப்பட்ட வதந்தியெல்லாம் பரப்புறது, எது கேள்விப்பட்டால் உண்மையாக பொய்யான்னு பார்க்கறது உடனே வாட்ஸ்அப்பில் பரப்பி விட்டுறது, யார் எவர் எவன் சொன்னால் எது சொன்னால் இது உண்மையா பொய்யா, அதை பற்றி அவ்வளோ வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது, பட்டன் நம்ம கையில் இருக்குது, நம்ம ஃபோனு பரப்பி விடும் எல்லாத்துக்கும். இதில் வேற என்ன சகோதரர்களே, உங்களுக்கு ஈமான் இருந்தால் ஷேர் திஸ் ஆர்டிக்கல், உங்களுக்கு இந்த உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க, இது பொய்யா உண்மையா அதை பற்றிலாம் கவலை இல்லை, இது பெரிய பாவம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன், ஒருவன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம் என்னவென்றால், நீ ஆதாரம் தேடி அலைய வேண்டாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கஃபா பில் மர்இ கதிபன், ஒருவன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம் என்னவென்றால், ஐயோ ஹத்தீஸ் அபி குள்ளி மாசமியாக எதெல்லாம் கேட்டானோ அதெல்லாம் மற்றோட பேசுவான், மற்றோட சொல்லுவான், கேள்விப்பட்டதெல்லாம் மக்கள்கிட்ட பேசுவான். இவன் தான் பொய்யன் என்பதற்கு ஆதாரம். அப்போ கேள்விப்பட்டவனே, ஒரு செய்தி கேள்விப்பட்டவனே உடனே பரப்பிடக்கூடாது, இது உண்மையா பொய்யா என்ன ஆதாரம், யார் உங்களுக்கு உதாரணம், ஏதோ ஒரு மெசேஜ் வருது உடனே மெசேஜ் பார்வைப்படக்கூடாது, அந்த யார் மெசேஜ் அனுப்புனாங்களோ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். ஆனால் அவர் கண்டிப்பாக சொல்லுவார், பாய் எனக்கு தெரியாது பாய் யாரோ அனுப்புனாங்க, நீ அவருக்கு ஃபோன் பண்ணி கேளு, நீ கேட்காம எனக்கு அனுப்புன, அனுப்புனவர் திட்டணும், பாய் இது பாவம் இது பண்ணது, இது உண்மைன்னு தெரியாமல் எதுக்கு எங்களை அனுப்புனீங்க அடுத்து திட்டணும். அப்போ அடுத்த முறை அவர் யோசிப்பார், ஆஹா அனுப்புனா இருந்தாலும் திட்டுவோம் நம்மளை அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கேட்காம சில பேர் பார்த்துட்டு இது ஏதோ பொய் அனுப்பியிருக்கான் அப்படி இருக்கக்கூடாது, அனுப்புனவர் ஃபோன் பண்ணி கேட்கணும், பாய் இது அனுப்புனீங்களே எந்த ஆதாரத்தில் அனுப்புனீங்க, சரியா இது தப்பா இது, உடனே நாமளும் மற்றவங்களை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. அதனால சகோதரர்களே, இந்த கீல் கால் வதந்தியை பரப்புவது ரசூலா சொல்றாங்க, அது ஒன்றே ஒருவன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம் அப்படிங்கிறாங்க. ஹைர் அடுத்து அல்லாஹ் சொல்றான், வாத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வத்குரு நியாமத்தல்லாஹி அலைக்கும். ஆனா இன்னைக்கு வலா தஃபர்ரகு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ பிரிவினைகள், அவ்வளோ பிரிவினைகள், சமுதாயத்தை பிளவுபடுத்துறது, கூறுபடுத்துறது, சமுதாயத்தை நாசமாக்குறது, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அவங்கவுங்களுக்கு ஒரு கூட்டம், அவங்கவுங்களுக்கு ஒரு கோஷம், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொடி, ஏன் கொடி ஏன் கோஷம் ஏன் கூட்டம் ஏன் தலைமை, இப்படி வெறிபிடி தலையதை பார்க்குறோம். அல்லாத அதை மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், துவா செய்வோம், எல்லா இயக்கங்களும் எல்லா கொள்கைகளும் எல்லா கொடிகளும் அல்லாஹ் ஒரே நேரத்தில் நாசமாகி எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஒற்றுமையாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சொல்ற ஒரு வசனத்தில், ஒலா தஃலிஃபு நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் ஃபத்ஃபஷலு கோழையாகி விடுவீர்கள், ஓ ததுபாக ததுஹாப ரீஹக்கும் உங்களுடைய உயிரே போயிடும், உங்களுடைய பலமே போயிடும். அல்லாஹ் சொன்னால் எப்படி ஒரு ஒரு டயரில் காற்றை உருணா என்னாயிடும், பஞ்சராக போயிடும், காற்று போயிடும், அந்த மாதிரி உங்களுடைய பலம் போயிடுங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உங்களுடைய பலம் குன்றி போய்விடுவீர்கள், பலகீனமாகிடுவீங்க, உங்களுடைய தைரியம் உங்களை விட்டு போயிடும். எப்போ எப்போ கருத்து வேறுபாடு கொண்டால், கருத்து வேறுபாடு கொண்டாங்க சஹாபாக்கள் உகதுல, அல்லாஹ் தண்டனை காட்டினான், உகதுல படிப்பினை காட்டினான். அதனால சகோதரர்களே, இன்னைக்கு முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய பலகீனமே இந்த கருத்து வேறுபாடும் பிளவுகளும் பிரிவுகளும் தான். ஆகவே யார் எந்த ரூபத்திலே பிளவுகளை ஆதரித்தாலும் அவர்களை சமுதாயம் புறக்கணிக்க வேண்டும். இல்லை பிரிஞ்சதுலாம் கரெக்டு தான், அப்படிதான் இருக்கணும், லக்கும் தீருக்கும் ஒளியதீன், அல்லாஹ் சொல்லிட்டா உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கு எங்களுக்கு சொல்லிட்டான், அட பாவிகளா லக்குந்தீனுக்கு ஒதியது அல்லாஹ் எதுக்கு சொன்னான், எதுக்கு சொன்னா லக்குந்தீனு ஒழியதேன், நீங்கள் அந்த ஆயத்தை வச்சுட்டு அல்லாஹ் சொல்ல லக்குந்தீனுக்கு ஒழியதேன் உங்கள் மார்க்கு உங்களுக்கு எங்கள் மார்க்கு எங்களுக்கு இப்படி இப்படி எந்திரி போயிடலாம், பெரிய பாவம் இது. அல்லாஹ் சொன்ன ஒலா தஃபர்ரகு பிரிந்து விடாதீர்கள். அடுத்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய நியமத்தை சொல்கிறான், வதுக்குரு நியமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள், இது குறித்தும் ஆதான் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். சாபங்கள் இருந்தாங்களா இல்லையா, எப்படிப்பட்ட விரோதிகள், மோசமான விரோதிகளாக இருந்தாங்க. அரபுகளுடைய பழக்கம், சாவரத்துக்கு முன்னாடி தன் பிள்ளைகளை கூப்பிட்டு வசியத் பண்ணுவானான், தன்னோட பிள்ளைகளாம் கூப்பிட்டு, இந்த பாருப்பா மேலே வீட்டுக்காரன் இருக்கான் பாரு, அவனோட மூணு தலைமுறையை பகையை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு பேர் நீயும் பகையை மெயின்டைன் பண்ணணும், அவனோட சமாதானம் ஆயிடக்கூடாது, கீழே வீட்டுக்காரர் இருக்கா பாரு அவனோட சண்டை, ஏத்து வீட்டுக்காரோட பகை இந்த வகையராவோட பகை அந்த வகையராவோட பகை, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், சமாதானமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சாவுற நேரத்திலையும் வசியத்து பண்ணி சாவாங்க. எதுக்காக வேண்டி, அந்த பகையை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காண்டி. அப்படிப்பட்ட ஒரு கோர புத்தியுடைய அரபுகளாக இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், குலூபிக்கும், அவன் தான் அவங்களுக்கு என்ன பண்ணா, உங்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்த்தான், குலூபிக்கும், எப்படி ஒன்று சேர்த்தாங்க, எப்படிப்பட்ட மக்கள் அரபு மக்கள், தங்களுடைய விரோதத்தை பரம்பரை பரம்பரையாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அரபிகள், அல்லாஹ்வுடைய ஈமானை கொண்ட உடனே எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை ஏற்படுத்தினான் பாருங்க, சக்கராத் நேரத்தில் கூட தான் குடிக்க வேண்டிய தண்ணியை, தான் குடிக்க வேண்டிய தண்ணியை தன்னுடைய சகோதரருக்காண்டி விட்டு கொடுத்துட்டு ஷஹீதானாங்க. எருமை யுத்தத்தில் கேள்விப்பட்டிருக்கோம்ல, மூன்று சஹாபாக்கள் எருமை யுத்தத்தில், அவருடைய அண்ணன் சச்சா மக அண்ணன், நம்முடைய அந்த சச்சா மக அண்ணன் அடிபட்டு கிடக்கிறார் போர்க்களத்தில், பார்த்த உடனே அவன் தம்பி தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு, தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்க போகிறாரு, அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒருத்தர் ஆஹா அல்லாஹ் அப்படின்னு முணங்குறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அவர் கையை காட்டுறாரு, அவருக்கு முதல்ல தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. தான் சக்கராத்து நேரத்தில் தன்னுடைய உயிர் போகுது, உயிர் போகும்போது சகோதரில் அந்த தாகம் அவ்வளோ மோசமான தாகமாக இருக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். சக்கராத்துடைய தாகம் அந்த தாகத்திலையும் அதை மற்றவங்க காட்டுறாரு, அவருக்கு கொடுங்க அப்படின்ட்டு. உடனே அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. இன்னொருத்தர் முணங்குற சத்தம் கேட்குது, அவர் அவர்கிட்ட கை காட்டுறாரு, அவர்கிட்ட எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. அவர்கிட்ட போகிறதுல அவர் மூத்தா போயிட்டார். அவங்கள இவர்கிட்ட வர்றாரு, இவர் மூத்தா போயிட்டாரு. தன்னுடைய அண்ணன்ட்ட வர்றாரு, மூத்த அவர்கிட்ட முதலாள்கிட்ட, அவரும் செய்தாயிட்டாரு. அப்போ எருமுகத்தில் நடந்த சம்பவம் எப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டிகளாக மோசமான கேரக்டர் உள்ளவர்களாக இருந்த ஒரு மக்களை அல்லாஹ் சுப்ஹான தஆலா தன்னுடைய அருளால் என்ன பண்ணா, உள்ளங்களை ஒருங்கிணைத்தான். சஹாபாக்கள் சமூகத்தில் அன்பை ஏற்படுத்தினான். எதன் மூலமாக? ஈமான் மூலமாக. அதான் பத்ர் போர் முடிஞ்ச உடனே, பத்ர் போர் நடக்குது, சாரி உஹத் போர் நடக்குது. உஹத் போரில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய படையிலிருந்து போராடுறாங்க. அவங்களுடைய மகன் அப்துல்லா அப்து ரஹ்மான் பின் அபூபக்கர், அவங்க அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அவங்க காஃபிர் தரப்பில் இருக்கிறாங்க. பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்து ரஹ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தந்தையே உஹத் போரில் நான் காஃபிர்கள் பக்கம் இருக்கிறேன், நீங்கள் முஸ்லீம்கள் பக்கம் இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் வேகமாக போரிட்டு இருக்கிறீங்க, திரும்பி நின்று சண்டை போடுறீங்க, நான் வாழை ஓங்கிக்கிட்டே வரேன் யாருன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் நம்ம ஆளோட சண்டை போடுறாரு, திரும்பி யார் நிற்கிறாரு, வெட்டுறது நல்ல வசதி அப்படின்னு சொல்லி நான் வேகமாக வாழை வாங்கிட்டு வரேன், பார்த்தா யார நீங்கள் நிற்கிறீங்க, உடனே நான் திரும்பி வேறு இடத்துக்கு போயிட்டேன், அத்தான் பார்த்தவொடனே நடக்க திரும்பி போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகனே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருந்தால் நீ எனக்கு அல்லாஹ்வுடைய எதிரியாகத்தான் தெரிஞ்சிருப்பாயே தவிர என்னுடைய மகனாக தெரிஞ்சிருக்க மாட்டாய். நான் எப்படி தான் பார்த்துருப்பேன், அல்லாஹ்வுடைய எதிரியாக தான் பார்த்துருப்பேன், நான் பெத்த மகனாக பார்த்துருக்க மாட்டேன். சோ இதுதான் ஈமான் மூலமாக அல்லாஹ் ஒருங்கிணைப்பது, ஈமான் மூலமாக ஒருங்கிணைப்பது. அப்போ ஈமான் கொண்ட சகோதரர்களை அப்படிப்பட்ட சகோதரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவன் தான் உங்களை உள்ளங்களை ஒன்றிணைத்தான். இதே அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்கிறான், நபியே உங்கள் மூலமாக ஈமான ஒருங்கிணைச்சி உள்ளங்களை ஒருங்கிணைச்சிங்களே, இது என்ன சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா நீங்கள் செஞ்சது? ரசூலா சொல்ல அல்லா சொன்னா ரசூலா பார்த்து, நீங்கள் அல்லாஹ் உங்களை ஒரு உள்ளங்களை ஒருங்கிணைத்தானே உங்கள் மூலமாக, இது சாதாரண சாதனை அல்ல, இது எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னால், லவ் அன்ஃபக்த மாஃபில் அருதி ஜமியா, அல்லாஹ் சொன்னான் ரசூலா பார்த்து, லவ் அன்ஃபக்த மாஃபில் அருதி ஜமியா, இந்த பூமியில் உள்ள அத்தனை செல்வத்தையும் நீங்கள் செலவழித்திருந்தாலும், மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களை உங்களால் ஒருங்கிணைத்திருக்க முடியாது. இந்த பூமியில் மொத்த செலவத்தையும் செலவு பண்ணியிருந்தா கூட, இந்த பூமியில் எவ்வளோ தங்கம் வைரம் வைடூரியங்கள் செல்வங்கள் இருக்குதோ இது அனைத்தையும் நீங்கள் செலவு பண்ணியிருந்தா கூட, மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களை உங்களால் ஒருங்கிணைத்திருக்க முடியாது. அல்லாதான் அவருடைய உள்ளங்களை ஒருங்கிணைத்தான். அப்ப அல்லாஹ் ஒருங்கிணைக்கணும் முடிவு பண்ணா மட்டும்தான் ஒருங்கிணைக்க முடியுமே தவிர, மத்த அல்லாஹ் நாடல நீங்க பூமியில மொத்த செல்வத்தையும் செலவழிச்சிருந்தாலும் அவர் உள்ள என்ன பண்ணிருக்க முடியாது, ஒருங்கிணைச்சிருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சுபானத்தலாம் அவ்வளோ பெரிய நியமத்தை சுட்டி காட்டுறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். ஏன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத்து அழகாக தர்பியத் படுத்துறாங்க சஹாபாக்களை, சொன்னாங்கல்ல அன்தும் காதாய் ஜசதின் வாஹித், ஒரே உடலினுடைய பல உறுப்புகளை போன்றவர்கள், ஒரே உடலினுடைய பல உறுப்புகளை போன்றவர்கள், இதஷ்டக்கல் உதவும் மின்ஹா, அதிலிருந்து ஒரு உறுப்புக்கு வேதனை ஏற்படுத்தாலும் இஷ்டக்கல் ஆதா குல்லுஹு, எல்லா உறுப்புக்கும் வேதனை ஏற்படும், எல்லா உறுப்புக்கும். முள்ளு குத்துறது காலில், நெறிக்கட்டுறது கவட்டையில், கை அடிபடுறது கையில், நெறிக்கட்டுறது அக்குல்ல, பகரமா இல்லையா? ஏன் என்ன காரணம்? அதான் ரசூலா சொல்கிறாங்க, முள்ளு குத்திருச்சு, செப்டிக் ஆகிடுச்சு, காய்ச்சல் வரும், உடம்பு ஃபுல்லாக காய்ச்சல். முள்ளு குத்துறது காலுக்கு தான், ஆனால் காய்ச்சல் எங்கே வருது? உடம்பு பூரா வருது. அல்லது ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு வலது காலில் முள்ளு குத்திருச்சு, வலது காலில் முள்ளு குத்திருச்சு, உடனே இடது கால் என்ன பண்ணுங்க, இடது கால் என்ன பண்ணும், வலது காலும் தாங்கவே சேர்ந்து தாங்க வேண்டியவங்க வெயிட்டை எது மட்டும் தாங்கும், இடது கால் மட்டும் தாங்கும். அறுபது கிலோ எண்பது கிலோ வெயிட்டு ரெண்டு கால் தாங்கும், வலது காலில் முள்ளு குத்திருச்சுன்னா அந்த காலால் தாங்க முடியாது. அப்போ எது தாங்கும்? இடது கால் மட்டும் தாங்கும் மொத்த வெயிட்டையும். பாய் என்ன பண்ணும்? முள்ளு குத்துற உடனே அல்லா அப்படின்னு அலறும். அந்த கால் நொண்டி நொண்டி டாக்டரை போகும். கை என்ன பண்ணும்? குத்துற முள்ள எடுத்துறப்படும். கண்ணு பார்க்கும், உத்து எங்க முத்து முள்ளு குத்துச்சு பார்க்கும். அப்ப இதெல்லாம் ஒத்துழைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. கண் பார்க்க மாட்டே மறுத்துருச்சு, காலுக்கு முள்ளு குத்துனா நான் ஏன் பார்க்கணும்? கை மறுத்துருச்சு, நான் முள்ள எடுக்க மாட்டேன். காலு குத்துற காலை எடுக்க சொல்லு, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னுச்சு. டாக்டர்டே வாய் பேச மாட்டேங்குது, நாக்கு பேச மாட்டேங்குது, என்னாகும்? இது எல்லாம் நடக்குது. எது நடக்குது? ஒரு உறுப்புக்கு ஏற்பட்ட வேதனை மற்ற எல்லா உறுப்பு பகிர்ந்துக்குது. டாக்டரை போன பிறகு டாக்டர் குண்டத்துக்கு போடுறாரு, அந்த முள்ளு குத்தின வேதனை எடுக்கணும்னா, காலில் முள்ளு குத்தின வேதனையை எடுக்கணும்னா கையில் ஒரு முள்ளு குத்தணுங்கிறாரு. கையில் ஒரு முள்ளு குத்தணும், உடனே கை கோச்சுக்குதா? காலில் குத்தின முள்ளுக்கு நான் ஏன் கை மேலே குத்தாத சொல்லுதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படித்தான் முஸ்லீம்களுடைய சகோதரத்துவம். உடல் முழுவதும் எல்லா உறுப்புகளை போன்றவர்கள் முஸ்லீம்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு மத்தியில் ஒரு முஹப்பத்தையும் அன்பையும் ஏற்படுத்தினான். இதை பல நேரங்களில் நேரம் வச்சுக்க இந்த ஆயத்திர விளக்கத்தை நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யறது, நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது, நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். குளித்து விட்டு ஒது செய்யாமலே தொழலாமா? குளித்து விட்டு ஒதுவுடைய நீயத்தை வச்சுட்டு அப்படியே தொழலாம். ஒதுவுடைய நீயத்தை வைக்கல அப்படின்னா அப்படியே தொழக்கூடாது, தனியாக ஒது செஞ்சாகணும். ஏன்னா எந்த ஒரு அமலுக்குமே வந்து நீயத்து ரொம்ப முக்கியம். நீயத்து இல்லாமல் செஞ்சீங்கன்னா கூடாது. உதாரணமாக ஒருத்தர் வெளியில் போகிறாரு, மழை ஃபுல்லாக பெய்து நல்லா நனைஞ்சிட்டாரு, மழை நல்லா நனைஞ்சிட்டாரு, அப்படியே தொழுகிறாரு, தொழுக முடியுமா? நான் ஒதுவில் நனைய வேண்டிய எல்லா உறுப்பும் நனைஞ்சிருச்சு, முகம் நனையணும் முகம் நனைஞ்சிருச்சு, கை கழுவணும் கை கழுவியாச்சு, காலும் நனைஞ்சிருச்சு, தலையும் மசாஜும் எல்லாம் நனைஞ்சிருச்சு, ஃபரதுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்படியே ஒது செய்யலாமா? இப்படியே தொழுவலாமா? தொழுவலாம். எப்போ? அவர் மழையில் நனையும் பொழுதே ஒதுவோட நீயத்து வச்சுட்டாருண்டா. மழையில் நனையும் பொழுதே ஒதுவோட நீயத்து வச்சுட்டாரு. நீயத்து வச்சுட்டா தொழுவலாமா? அப்படியே தொழுவலாம். ஒருத்தர் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நிற்கிறாரு, புசு இப்படி தள்ளி விட்டான், ஸ்விம்மிங் பூலில் விழுந்தார், மொத்தமாக நனைஞ்சிருச்சு, இப்படி போய் தொழுவலாமா? தொழ முடியாது. ஏன்? அவருக்கு என்ன இல்லை? ஒதுவோட நீயத்து இல்லை. அதனால் நீயத்து ரொம்ப முக்கியம். பள்ளிகளில் இமாம் தொழும் பொழுது சத்தம் கேட்கவில்லை, தொழுவும் தெரியவில்லை என்றால் அந்த மாதிரி இடங்களில் நின்று தொழலாமா? அப்போ எப்படி தொழுவீங்க? சத்தமும் கேட்கல, இமாம் தொழுவும் தெரியல, இப்போ எப்படி தொழ முடியும்? அந்த மாதிரி இடத்துல தோன்று எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? தனியாக தான் தொழ முடியும், ஃபாலோ பண்ணி தொழ முடியாது. ஃபித்ரா பணம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? 612 கிராம் வெள்ளி அதில் மதிப்பு 30,000 பணம் இல்லாதவருக்கு தான் கொடுக்க வேண்டுமா? இதில் வீட்டில் உள்ள பொருட்களுக்குமா? அதாவது ஃபித்ரா பணம் யாருக்கு கொடுக்கலண்டா? ஜக்காத்து கடமை இல்லாதவர்களுக்கு. ஜக்காத்து கடமை இல்லாதவர்களுக்கு ஃபித்ரா பணம் தாராளமாக கொடுக்கலாம். அது இந்த 612 கிராம் வெள்ளி அளவுக்கு இல்லாதவங்க, வெள்ளி அளவுக்கோ அல்லது அதனுடைய பொருள் அளவுக்கு, அந்த மதிப்பு அளவுக்கு வியாபார பொருளோ இல்லாதவங்களுக்கு ஃபித்ரா கொடுக்கலாம். பெருநாள் முடிந்த 6 நோன்பு தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமா? ஷாபானில் விட்டு விட்டு வைக்கலாமா? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சாம ரமலான வத்பாவு சித்தமின் ஷவ்வால். யார் ரமலான நோன்பு வைத்து அதை தொடர்ந்து 6 நோன்பு வைக்கிறாரோ, செவ்வாளுடைய 6 நோன்பு வைக்கிறாரோ, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதனால் தொடர்ந்து வைப்பது தான் ரொம்ப ஏற்றமானது. ஏதாவது ஒரு காரணங்களால் விடுபட்டு போயிடுச்சு, ஏதாவது காரணம் விடுபட்டு போயிடுச்சு, செவ்வாளுடைய மற்ற நாளாக வச்சுக்கலாமா? வைக்கலாம் என்பது சில அறிஞர்களுடைய கருத்து. ஆனால் தொடர்ந்து வைப்பது தான் ஏற்றமானது. ஏன்னா அத்துபாகுனா அதை தொடர்ந்து வைப்பதுன்னு அர்த்தம் அதுக்கு. பிஸ்மில்லாவுக்கு பதிலாக 786 என்று எழுதக்கூடாது என்று சொன்னீர்கள், ஆனால் 153, 110, 1434 தேவபந்து ஃபத்வாப்படி 786 என்று எழுதலாம் என்று உள்ளது. ஃபத்வாப்படி பிஸ்மில்லா என்று எழுதினால் காலில் மிதிபடும், அதனால் 786 என்று எழுதிவிட்டு பிறகு வாயால் பிஸ்மில்லா சொல்லலாம் என்று உள்ளது அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த தேவபந்து ஃபத்வா நம்ம பார்த்தான் சொல்ல முடியும், அந்த ஃபத்வா எப்படி கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி. எனவே நீங்கள் எழுதும் பொழுதே காலில் மிதிபடும், பிஸ்மில்லான்னா காலில் மிதிப்படுங்கிறீங்களா? பிஸ்மில்லான்னு வாயால் சொல்லிட்டு எழுதலாம். ஒரு நோட்டு சிகிடிசி இதில் பேப்பர்லாம் கண்ணிய குறைவாகிடும் அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லான்னு வாயால் சொல்லிட்டு எழுதலாமே தவிர 786 எழுதுறதுக்கு மார்க்கத்தில் முகாந்திரம் கிடையாது. ஏன்னா 786 வந்து பின்னாடி இந்த அபுஜது ஹவ்வஸ் ஹுத்தி கலிமன் சாஃபஸ் கர்ஷத் ஃபஹத் லல்லாஹ் என்னங்க திட்ட மாதிரி தெரியுதா? இதுதான் அந்த 786 கணக்குடைய ஹுஜூமியா. அதாவது அபுஜது ஆ பா ஜா தா 1 2 3 4 ஹவ்வஸ் ஹா வாவ் ஜா 5 6 7 அபுஜது ஹவ்வஸ் ஹுத்தி ஹா தா யா 7 8 9 இப்படி வரிசையாக எழுதிட்டு கீழே நம்பர் எழுதுவாங்க. நம்பர் எழுதி அப்புறம் உங்களுடைய பேர் அல்லா பிச்சை அப்படின்னு இருந்தால் அல்லான்னு எழுதிட்டு அது நம்பர் போடுவாங்க. அலிஃபுக்கு எத்தனை நம்பர், லாமுக்கு எத்தனை நம்பரு, அப்புறம் ஹாக்கு எத்தனை நம்பரு, அப்புறம் பிச்சைக்கு எத்தனை, எல்லா நம்பர் போட்டு கூட்டி இதுதான் ஒரு ராசியான நம்பர். போ இன்னைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, நியூமராலஜி, நியூமராலஜிங்கிறாங்கல்ல இந்த அதுக்கு அந்த நியூமராலஜி பேர் சில பேர் அவன் பாருங்க பார்த்தீங்கன்னா அப்துல் குத்தூஸாக இருக்கும். நியூமராலஜி பேர் 8 நம்பர் வரும், 8 நம்பர் ராசி இல்லை, அப்துல் குத்தூஸ் ஒரு 4 ஓ சேர்த்துப்பான் பார்த்தீங்க சில பேர் குத்தூஸ் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் ஏமா 4 ஓ போடுற, இல்லை 4 ஓ போட்டால் நம்பர் கரெக்டாக வருது. அவன் நான் முஸ்லீமில் ராமசாமி நம்பர் பார்த்தீங்கன்னா அவன் பேர் ராமசாமி ராமச்சாமி ஒரு 4 இச்சை போட்டு விட்டுருவான் என்னடா அப்போ தான் கரெக்டாக வருவான். அப்போ இது வந்து இந்த நியூமராலஜி படி இது சாதாரண மக்கள் பெரிய பெரிய தலைவர்களும் ஒரு முறை அது சொல்லுங்க. ஒரு தடவை போயஸ் கார்டனுக்கு போயிருக்கேன், அங்கே முதலமைச்சர் இப்போதைய முதலமைச்சர் வாசலில் இப்போ பாருங்கள் வீட்டில் இருக்குது ஜெயலலிதா 3 ஏ வருது பின்னாடி, லலிதா டிஹெச்ஏக்கு பிறகு லாஸ்ட்டு டிஹெச்ஏ ரெகுலராக உள்ளையே அப்புறம் 2 ஏ. அப்போ தான் என்னன்னு கேட்டால் இது நியூமராலஜி பெரிய அம்மாவுக்கு ராசியான நம்பர் வரதுக்காண்டி. அப்போ இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான நம்பிக்கை இஸ்லாத்தில் இடம் கிடையாது, இது காஃபிகளுடைய பழக்கம். சரி நாம் அந்த நியூமராலஜி இந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தலாம். எப்போ தெரியுமா, உதாரணமாக யாருக்காவது பேருக்கு பதிலாக கோட் நம்பர் போடணும், உதாரணமாக அப்துல் காதர் அவருக்கு பேர் அப்துல் காதர்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடுவார், 424 வந்தார் கைதி நம்பர் கொடுக்குறாங்களா ஜெயிலில், அந்த மாதிரி கைதி நம்பர் 722 வந்துச்சு, 344 வந்தார். அப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாமே தவிர மார்க்க விஷயத்தில் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு அரபியில் எழுதிட்டு அந்த நம்பரை பூரா கூட்டிங்கன்னா 786 வர்ற மாதிரி ஹரே கிருஷ்ணா அப்படின்னு எழுதிட்டு கூட்டினாலும் 786 வருது. விளையாட்டுகள் உண்மை, நான் என்கிட்ட வாங்கின ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எனக்கு இந்த அபிஜத் ஹவ்வஸ் ஹத்தி களிமன் சாஃபஸ் ஹர்ஷ் ஃபகாத் அந்த நம்பர் எனக்கு தெரியும், அந்த அபிஜத் கணக்கு எனக்கு தெரியும். நீங்கள் வேணால் வாங்க இந்த 786 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற மாதிரி அரபியில் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு நம்பர் போட்டு பாருங்கள், 786 வரும். நல்லவர் ஆர்எஸ் காரனுக்கு தெரியல என்ன வைக்கிறோம், இல்லைன்னா 786 எனக்கு சொந்தன்டுருவான், எனக்கு சொந்தன்டுருவான். அதனால் 786 இப்போ எழுதலான்னு சொன்னால் அப்போ இனிமேல் சாப்பிடும்போது 786 சொல்லாமா, இப்போ எழுதலாங்கிறோமோ அப்போ என்ன பண்ணலாம், 786 சொல்லிட்டு சாப்பிடலாமா? அப்படி 786 சொல்லி சாப்பிட்டீங்கன்னா இமாம் சாப்பா உட்காந்து கீழே சாப்பிடும்போது 786 சொல்லி சாப்பிடாரு. மோதினார் கேப்பார் என்ன சிறுத்து, இல்லை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டேன். அப்படியா, அப்போ மோதினார் வருவார் பள்ளியாசல்ல பாங்க சொல்லுறேன், 1042 1042 அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், 7322 7322 அஷத் அல்லா இலாஹ் இல்லல்லா என்ன ஆகும். அப்புறம் இமாம் சாப் பாப்பார் அவன் வாஸ்தவம் தானே, அவர் பாங்க நம்பரில் சொல்லும்போது நம்ம ஏன் தொழுகிய நம்பர் வைக்கக்கூடாது, 7032 அல்லாஹ் அக்பருக்கு, அப்புறம் 4324 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மார்க் என்ன ஆகுங்க. அதனால இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் துபாயிலிருந்து இந்தியா வருவதற்கு டிக்கெட்டிற்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா, ஏனென்றால் ஆபீஸில் எடுத்தால் சர்வீஸ் சார்ஜ் வரும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது ஹராம்னு சொல்லியிருக்கிறோம், சர்வீஸ் சார்ஜ் கொடுங்க கொடுத்து எடுங்க, இந்த ஹராம் செய்யாதீங்க. ஆனால் என்ன முசிபத்துண்டாக்கா, இன்றைக்கி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் டிக்கெட் போடுறதா இருந்தால் நீங்கள் கேஷ் கொடுத்தோ அல்லது செக் கொடுத்தோ ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது, கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலை, வேறு அவங்களுக்கு போய் டிக்கெட் எடுக்க வழி இல்லை, சர்வீஸ் சார்ஜுக்கு பயந்து இல்லை, போய் டிக்கெட் எடுக்க வழி இல்லை, இல்லை போய் டிக்கெட் எடுக்க முடியாது அல்லது பணம் கட்டி எடுக்க முடியாது, கிரெடிட் கார்டு தான் கேட்குறேன் கம்பல்சரி அப்படிங்கிற நிர்பந்தமான சூழ்நிலையெல்லாம் பிரயாணமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தால் மட்டும் பயன்படுத்தலாமே தவிர இல்லைன்னு சொன்னால் ரெகுலராக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எனக்கு கல்யாணமாகி 17 வருஷமாகிறது, என் கணவர் அவரின் சம்மதம் இல்லாமலே அவரின் பெற்றோரின் சம்மந்தப்படி என்னை பார்க்காமலே பணம் கல்யாணம் செய்து கொண்டார். பெற்றோருக்கு மிகவும் பயப்படுவார். அவர்கள் வாங்கி வரதட்சணை என் கணவர் திரும்ப கொடுக்கலாமா? பெற்றோர் ரொம்ப பயப்படுறாராம். பார்க்காமலே கல்யாணம் பண்ணிட்டாரா, பார்த்தா பண்ணிருக்க மாட்டாரா? என்ன கேட்குறாங்க, அவர்கள் வாங்கிய வரதட்சணையை என் கணவர் திரும்ப கொடுக்கலாமா? திரும்ப கொடுக்கணுங்க. பெற்றோர் வாங்கின வரதட்சணையை பிள்ளைகள் திரும்ப கொடுக்கணும், அப்போ தான் அந்த பாவத்தில் வெளியே வர முடியும். எந்த அமல் சிறந்தது? நான் முஸ்லீமுக்கு தாவா செய்வதா, தொழாதவர்களை தொழுகைக்கு அழைப்பதா, அல்லது அவர்கள் கூறுவது முதலில், அதாவது நான் சொல்லு தப்லீக் ஜமாத்தை பற்றி, அவர்கள் கூறுவதை முதலில் நம்பிட்டு சுத்தம் செய்ய வேண்டுமாம், பிறகு மற்றவங்களை சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நான் முஸ்லீம் தாவா செய்கிறதா, தொழுகை கலைக்கிறதா, இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுண்டா? நான் முஸ்லீம் தாவா செய்கிறதா பெஸ்ட்டு. ஏன்னு சொன்னால், ஒரு தொழுவாத முஸ்லீமு அந்த தொழுவாத குற்றத்திற்காக நரகத்துக்கு போயிட்டு கடைசியில் எங்கே போயிடுவான்? சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஆனால் இவன் போனால் எங்கே போவான்? நிரந்தரமாக நரகத்துக்கு போவான், நிரந்தரமாக நரகத்துக்கு போவான். அதனால் நான் முஸ்லீம் தாவா செய்வது தான் சிறந்தது. ஆ, ரெண்டுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு எது பெஸ்ட்டு? குறைஞ்சபட்சம் தொழுகைக்காண்டி அலைங்க, மற்றவங்கள தொழுகைக்காண்டி அலைங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சிறப்பு வந்து நான் முஸ்லீம் தாவா செய்வது தான். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய மனைவி நல்ல பெண், நாங்கள் ரெகுலராக தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம். என்னால் கண்ட்ரோல் செய்ய முடியாமல் நான் சுய இன்பம் செய்கிறேன், எனக்கு ஹராம் என்று தெரியும், எப்படி அவாய்ட் பண்ணுறது? அல்லாவுடைய அச்சம்தான், ஹராம்னு தெரிஞ்சும் செஞ்சுக்கிறது அல்லாவுடைய அச்சம்தான். முடிஞ்சவரைக்கும் தனிமையில் இருங்க, தனிமையை அவாய்ட் பண்ணுங்கள், தனியாக இருக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். பாத்ரூமுக்கு குளிக்க போனால் கூட மனைவியோடு போய் குளிங்க, தப்பு கிடையாது, மனைவியும் கூட்டு போங்க பாத்ரூமுக்கு. அதனால் அல்லாவுடைய அச்சம் மட்டும்தான் இந்த மாதிரி ஹராம்களை தவிர்க்க முடியுமே தவிர, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துங்க, தனிமையை தவிர்த்து கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் அந்த பாவத்திலேருந்து விலகிக்கலாம். நாங்கள் வாரந்தோறும் குரான் தர்ஜுமா நான் முஸ்லீம்களுக்கு கொடுத்து தாவா கொடுக்கின்றோம். ஆனால் ஒரு சிலர் இது கூடாது, ஏனென்றால் அவர்கள் உது இல்லாமல் தொடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது கூடுமா? மேலும் பேங்கிலிருந்து வரும் வட்டி பணத்தை இந்த மாதிரியான ட்ரஸ்ட்டுகள் கொடுக்கலாமா? முதல்ல தாவாக்களுக்கு பேங்க்லேருந்து வர வட்டியை கொடுத்து ஹராமு, ரெண்டாவது இவங்க வந்து நான் முஸ்லீம்களுக்கு குரான் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க, இவங்க எப்படின்னா தானும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்களையும் செய்ய விட மாட்டாங்க. நல்ல காரியத்தை இவங்களும் தாவா செய்ய மாட்டாங்க, செஞ்சாலும் செய்ய விட மாட்டாங்க. ஆ சரி, இப்போ சட்டத்துக்கு வாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குரானை உதவி இல்லாமல் கொடுக்கலாமா அப்படின்னா, முதல்ல நாம் கொடுத்து தர்ஜுமா குரான் தான், தர்ஜுமத்து குரானை தாராளம் உதவி இல்லாமல் தொடலாம், தாராளம் உதவி இல்லாமல் தொடலாம், அது பிரச்சனையே கிடையாது. சரி, உதாரணமாக ஒரு அரபு தெரிஞ்சவர் இருக்கார், அரபு தெரிஞ்சவர் நான் முஸ்லீம், அரபு தெரிஞ்ச நான் முஸ்லீம் இருக்காங்க தெரியுமில, அரபு நாடுகளில் நல்லா சூப்பராக அரபி பேசுவாங்க, சூப்பராக அரபி பேசுவாங்க, ஆனால் காஃபிராக இருப்பான். நான் பலஸ்தீனில் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபரை ஜியாரத்துக்கு போயிட்டுருக்குறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவ ஜனாசா வருது, அங்கே பாதிரிமாரெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே ஜுப்பா, அங்கி கிடையாது, ஜுப்பா போட்டிருப்பாங்க, கருப்பு ஜுப்பா, அழகாக பெரிய தாடி. இங்கே உள்ள பாதிரிமார் தான் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டுருக்கான் பொம்பளை மாதிரி, அங்கே உள்ள பாதிரிமாரெலாம் பெரிய தாடி, கருப்பு தொப்பி, கருப்பு தொப்பி போட்டிருப்பாங்க, கருப்பு தாடி வச்சுருப்பாங்க, கருப்பு அபாயா போட்டிருப்பாங்க, முஸ்லீம் மாதிரியே இருப்பாங்க. நாங்கள் பார்க்குறோம், அஸ்ஸலாமு அலைக்கியா மரியம், எரஹமுல்லாஹி அலைக்கியா மரியம் படிச்சுட்டே வர்றாரு, ஏதோ புக்கை வச்சு. அந்த வார்த்தை மட்டும் எனக்கு புரியுது, அஸ்ஸலாமு அலைக்கியா மரியம், மரியமே உன் மீது சாந்தி உண்டாகட்டும், எரஹமல்லாஹி அலைக்கியா மரியம், மரியமே கடவுள் உன் மீது ஆசீர்வாதம் நடத்தட்டும், இறைவன் அருள் புரியட்டும். என்னடா இது அரபியில் ஓதுறாங்க பார்த்தா, அவங்களுடைய வேதம், அவங்களுடைய பைபிள் அரபியில் இருக்குது. அவர் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அரபு பார்த்தா கண்ணில் ஒத்திக்கிறோம், இது முஸ்லீமுடைய சொந்தமான பாஷைன்னு சொல்லி. அப்படி அல்ல, அவர்களும் அரபி பேசுகிறாங்க. ஹை, இப்படி அரபி பேச ஒருத்தர் கூடிய நம்ம அரபி குரானை கொடுக்குறோம், அப்படி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால், ஹலால் ஹராம் சட்டம்லாம் யாருக்குங்க? முஸ்லீம்களுக்கு தான். குரானில் உள்ள ஹராம் ஹலால் சட்டம் இது செய்யுங்க செய்யக்கூடாது, டூ அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாம் யாருக்கு? முஸ்லீம்களுக்கு தான், காஃபிர்கள் கிடையாது. ஆ, அதனால் அவருக்கு உதவி இல்லாமல் அவர் தொடலாமா? தொடலாம். ஆ, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னா இப்போ நம்ம அவருக்கு சொல்லுவோம் உதவி இல்லாமல் தொடாத. சரி, புரிஞ்சுங்களா? அதனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் தாராளம் தைரியமாக குரானை கொடுங்க, நிறைய கொடுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வதற்கு போதுமானவன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லா அன்த நஸ்தஃபிருக வநதுப் இலைக். சாதல பெரிய குளத்திலிருந்து அஷ்ஷஹீதா சுமையா ரழியல்லாஹு தஆலா பெண்கள் மறுவாழ்வு இல்லைன்னு சொல்லி உங்களோட உதவி தேடி வந்திருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் அதிகமாக செய்யுங்க.